பழம் வசந்ததாக இருக்காது. சரிங்களா? ஆனா அதே புஷ்பங்களை கொண்டு பாதுகா தேவியை அர்ச்சனை பண்ணினோமே யாகில், அந்த பழம் அது எப்பேற்ற பழத்தை கொடுக்கும் தெரியுமா? தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லுவிடான நான்கு விதமான புருஷார்த்தம் சொல்லுகிறார் அல்லவா, அந்த புருஷார்த்த ரூபமான பழங்களை கொடுக்கும். ஆக பாதுகாசனத்தினால கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, அஸ்பிருஷ்ட தோஷ பரிமரிசம், எந்த விதமான தோஷமும் இருக்காது அந்த பழத்துக்கு. சரியா? அந்த சதுர்விதமான புருஷார்த்தமாகிற பழம் இருக்க அந்த பழத்துல எந்த விதமான தோஷமும் இருக்காது, சுத்தமாக இருக்கும். இன்னும் எப்பேற்பட்டது அலங்கியமன்யி, அந்த பழத்தை பிறந்தால அடைய முடியாது. புரியுதா? அவ்வளவு அவ்வளவு சுலபம் இல்ல. பாதி அர்ச்சனை பண்ணாதான் அவளுக்கு தான் கிடைக்குமே ஒழிய அந்த பலங்கள் சுலபமாக கிடைக்குமே ஒழிய பிறருக்கு கிடைத்திருக்கு அரிதாக இருக்கும். அவ்வளோ அஷ்டாபஜயம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நம்ம. சரியா? பாதிக்கு அர்ச்சனை பண்ணா போறோம் அந்த புஷ்பத்தினால. அது என்ன பண்ணும்? ஹஸ்தாபஜயம், மரத்தில் எப்படியானால் கைக்கு எட்டி பறிக்க முடியாத இருந்தால் நமக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை மாதிரி எளிதாக பெரும்படியாக இருக்கும். அப்ப ஏற்பட்ட அகிலம் புருஷார்த்த வர்க்கம், எல்லா அர்த்தங்களின் தர்மார்த்தகம் மோட்சமாகிற எல்லா புருஷார்த்தங்களையும் இந்த பாதுகாய அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள் நமக்கு கொடுக்கின்றன. அதனால இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சித்திரம் அப்படின்னா, இது ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, என் பாதுகா தேவியே உன்னிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் எப்பட்டு பண்றது சுருக்க பலத்தை கொடுக்கறது, அது தர்மார்த்தகாம மோட்சமாக உயர்ந்த பலத்தை கொடுக்கறது அது. ஆனால் மரம் கொடுக்கற பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா புளிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், பூச்சி வரும், கை கெட்டாம இருக்கும், இந்த தோஷங்கள்லாம் அதுக்கு உண்டு. ஆனா அதே புட்பத்தை எடுத்து பாதுகை அர்ச்சனை பண்ணாக்க அப்ப கிடைக்கக்கூடிய பலங்கள் நம்மால காயாலையும் சொல்ல முடியாது, தர்மம் அர்த்தங்காவும் மோட்சம் என்கிற சதுரீதமான புருஷார்த்தங்களாக பலத்தை அது கொடுக்கும். அதனால இது சித்திரம் தானே, அதனால ஆச்சரியம் அல்லவா? அதனால சுவாமி தேசியம் இது சித்திரம் என்று சாதித்தார், ஆச்சரியம் என்று சாதித்தபடி. வந்தாருபிகி சுரகணைகி துவயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரக்ஷே விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா பாகீரஜீவ பரிரம்பண காங்கிணீவ. ஸ்லோகம் 332. வந்தாருபிஹி சுரகணைஹி துவயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரக்ஷே விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா பாகீரஜீவ பரிரம்பண காங்கிணீவ. இந்த ஸ்லோகத்துல இதுவரையிலும் புஷ்பங்களால அர்ச்சிச்சா, இப்ப நிறைய புஷ்பங்கள் கிடைச்சா அதை நம்ம என்ன பண்றோம், மாறை தொடுத்து சாத்துவோம், பாக்கிய அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா? அது போல நிறைய புஷ்பம் கிடைச்சது போட்டுக்கு தேவர்களுக்கு. அவர்களாம் இப்ப என்ன பண்றான், மாலையை பண்ணி மாலையா தொடுத்து கொண்டு வந்து சார்பிக்க ஆரம்பிக்கிறா வாழலாம். வந்தாருபிஹி சுரகணைஹி, என்ன இந்த பாதுகாதேவியை சேவித்து ஆராதிப்பதற்காக வருகின்ற சுரகணாக, அதாவது தேவர்கள் கூட்டங்கள் இருக்க, அவர்கள்லாம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டமனாக்க, தொயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரட்சே. வெம்பெருமானுடைய திருவடி நிலையே, நீ என்ன பண்ற, அவ சாதிச்ச சமர்ப்பிச்ச மாலை இருக்க, அந்த மாலை என்ன உன் மீது சமர்ப்பிச்சப்பட்ட மாலை எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா, அதாவது தேவர்கள் புஷ்பங்களை மாலையாக தொடுத்து பெருமாளுடைய பாதுகையில கொண்டு சமர்ப்பிக்கிறான். ஆக அது எப்படி இருக்கு, வள்ள வளேன்னு அழகா நிகழ்ந்து புஷ்பங்கள் மாலை சாத்தினா அழகாக இருக்கு. அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் அழகாக உத்வேசிக்கிறார். அதாவது ஒரு காலத்துல வாமனாவதாரம் எடுத்து எம்பெருமான் திருவிக்கிரமாக ஓங்கி உலகந்தான் அல்லவா, அப்படி உலகந்த பொழுது விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா உசரங்க உசந்து போச்சு. மேல இருக்கிறது ஒரு அடியால கீழே அளந்தார், இன்னொரு அடியால மேலுலகத்தை அளக்க ஆரம்பிச்சார். அப்போ மேலே போன திருவடி இருக்க அது சத்தியலோகத்துல பிரம்மா பார்த்த அந்த திருவடியை பார்த்தோம்னே அதனுடைய வேகைகளெல்லாம் பார்த்தோம்னா அது எம்பெருமானுடைய திருவடி என்று தெரிந்து விஷயத்தை தெரிந்து கொண்டார். உடனே தன்னுடைய கமண்டூர் ஜலத்தினால அதுக்கு திருமஞ்சனம் பண்ணார். ஆனா அப்பொழுது திருவடியில பாதுகாதேவி அப்பவும் இருக்கா. அந்த பாதுகாதேவி மேல பண்ண திருமஞ்சன தீர்த்தமானது ஆகாசங்கையாக மாறிட்டு சரிதா, ஆகாசங்கையாக மாறி ஆகாசத்தில் பிரவேசிக்கிறது. அப்புறம் பகீரதனால பூலோகத்துக்கு வந்து நாமும் அனுபவிக்கிறோம் அந்த கங்கைய. இந்த மாலை சாத்திருக்கா பாருங்க, அந்த மாலைய திருவிக்ரமாவதாரத்துல மேலே இருக்க முடியாத பாதுகை மீது மாலையை சாத்திரதாக நம்ம நினைச்சு போயிப்போம் தெரிஞ்சா. அப்படி நினைச்சுட்டா அந்த இப்ப என்ன ஆகும், அந்த மாலை மேல பாதுகையிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வழியா கீழே பெருமாளுடைய மூன்றாவது வரல நீள தொங்கும் தொங்குமோ இல்லையோ. அப்ப இந்த மாலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத, மாலை வந்து நல்ல வெண்ணிறமான புஷ்பங்கள், நல்ல வெளுப்பான புஷ்பங்கள். வெளுப்பான புஷ்பம் திருவடியிலேருந்து தொங்கறதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். என்ன கங்காதேவி உண்டானாலே திருவடியிலேருந்து அவளுக்கு மறுபடியும் பாதுகாதேவிய கட்டி ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு கங்காதேவிக்கு தோணித்து போட்டிருக்கு. அதுக்காக கங்காதேவிய வந்து இந்த பாதுகையை கட்டி அடிச்சு இந்த ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டாளோன்னு சொல்லும்படியாக இருக்கு தேவர்களாலே சூட்டப்பட்ட மாலை அப்படின்னா. என்ன அர்த்தம், கங்கை ஜலம் எப்படி இருக்கும், வள்ள வள்ளேன்னு இருக்கும் சரிதா, மாலையும் வலுப்பாக இருக்கு. ரசர தூக்கின திருவடியில மாலையை சமர்ப்பிச்சா அது கீழே தொங்கறது, தொங்கறத பார்த்தா என்ன பண்றது அப்படின்னா திரும்ப பண்ண தீர்த்தம்னா கீழே விழுமோ இல்லை அப்படியே. அதாவது கங்காதேவிய கீழே நீள கங்காதேவி வராப்புல தெரியறது பாக்கிறதுக்கு. அதை பார்த்தா எப்படி உத்ரேஷம் பண்ணா ரொம்ப நாளாச்சேன்னு சொல்லிவிட்டு கங்காதேவி ஓடி வந்து பெருமானுடைய இந்த பாதுகா நிலையை சொல்ல முடியாத திருவடி இருக்க பாதுகா அதை வந்து கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாலோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு தேவர்கள் சேர்த்து சாத்தின இந்த மாலைகள் என்று சமக்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்றபடி ஏனாமரங்கன்றுபதே மணிபாதுகே துவாம் அபியர்ச்சயந்தி கமலை அதிகர்த்து காமாக ஆரோபயச்சவஹிதா நியதி க்ரமஹத்தான் கல்பாந்தரீய கமலாசன பத்ரிகாசு. ஸ்லோகம் 333. ஏனாமரங்க நிருபதே மணிபாதுகே த்வாம் அபியர்ச்சயந்தி கமலை அதிகர்த்து காமாக ஆரோபயச்சவஹிதா நியதி க்ரமஹத்தான் கல்பாந்தரீய கமலாசன பத்திரிகாசு. தேவர்கள் அவ்வப்பொழுது பாதுகையை அர்ச்சனை பண்ணிட்டே வரான்னு சொன்னோம் சரிங்களா. அவன் என்ன பண்ணா மணிபாதுகே துவாம் பாதுகாதேவி உன்னை அர்ச்சிப்பதற்காக அப்பப்போ வர வரபோது என்ன பண்ணா சில பேர்கள் கமல புஷ்பங்கள் அதாவது தாமரை மலர்கள் அழகான தாமர மலர்களை பறித்து கொண்டு வந்து என்ன திருவடியில ஆராதனம் பண்றா பாதுகாதேவியை அர்ச்சிக்கிறான். எதுக்காக அப்படி எந்த அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டார் அதிகர்த்து காமாக அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிகாரம் வேணுங்கிற ஆசை சரிஞ்சா. பிரம்மபட்டம் இந்திரபட்டம் இருத்திரபட்டம் இதை கொடுத்தாக்க கொஞ்சம் அதிகாரமா இருக்கலாமோ இல்லையோ. அதனால அதிகர்த்து காமாக தனக்களுக்கு நல்ல உசந்த அதிகாரம் வேணுங்கிற ஆசையினால தாமரை மலர்களை நிறையாக குளங்களிலிருந்து கொய்து வந்து உன்னை அர்ச்சிக்கிறார்கள். அப்படி அர்ச்சிச்சாக்க அந்த கொஞ்சம் தாமரை மலர் ஆச்சியத்தினால ஒரு பாக்கியம் அவளுக்கு ஏற்படுது அல்லவா, அந்த பாக்கியம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். ஆரோபயச்சவஹிதா கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு. பெருமாள் எப்படி பிடிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா இது மாதிரி ஆராதிச்சவாளுக்கு என்ன பிரம்ம பட்டத்தை கொடுக்கறாங்க. தாமரை பூவினால ஆராதிச்ச அளவு இல்லையோ, அதனால தாமரை பூவில் இருக்கிறவனாரு பிரம்மா இல்லையா, அந்த கமலாசனான பிரம்ம பட்டத்தை வாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அதாவது இந்த காலத்தில் கூட எல்லாரும் பரீட்சை வச்சு பாஸ் பண்ணா அதை வருஷ பிரகாரம் மார்க் ரேங்க் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பான். அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதன்படியாக வரிசையாக உத்தியோகம் கொடுப்பார்கள் கொடுக்கிறார்கள் அல்லவா, அந்த காலத்தில் இருந்த முறைதான் இது. அது சாய்கிறார் சுவாமி தேசிகன், அப்பொழுது எத்தனை பேர் தாமர மலரை கொண்டு பாதுகாதி அர்ச்சிச்சிருக்கா. இவ்வாறு எல்லாருக்கும் பிரம்ம பட்டம் கொடுக்கணும்னாக்க இப்பதான் ஒரு பிரம்மா இருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, வெவ்வேறு கல்பங்கள் ஒரு கல்பத்துக்கு ஒரு பிரம்மா. அதனால என்ன பண்ணுவான், அந்த வருஷ பிரகாரம் யாராவது தாமர மலர்களை கொண்டு பாதுகாதேவியை அர்ச்சித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், ரெஜிஸ்டர் பண்ணிடுவார். தெரிஞ்சுதா இந்த கல்பத்துல என்ன இருக்கு, இந்த கல்பத்துல என்ன இருக்கு, இந்த கல்பத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்பம் போச்சுன்னா அடுத்த கல்பத்திலேருந்து வரிசையாக இன்னார் பிரம்மாவாக வருவார் அப்படின்னு உத்தரவையே எழுதி வச்சிருவாரா சுவாமி, சங்கல்பிச்சு வச்சிருவார். தெரிஞ்சுதா அப்படி அதுக்கப்புறம் அவளுடைய அந்த இது வர காலத்துல அந்த காலம் வருகின்ற காலத்துல அந்தந்த கல்பத்தில் அவ பிரம்மாவாக வந்து பரிகாரத்தை பெறுவார்கள். அதனால குறிப்பிட்ட அதிகாரத்தை பெற வேண்டும் என்று தாமரை வளரை எடுத்து அரிச்சிச்சு. அதனால ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியத்தினால அவர்கள்லாம் என்ன பண்ற, அந்த பரிசா வரக்கூடிய பிரம்மாவனுடைய லிஸ்ட்ல அதிகார பத்திரத்துல இவருடைய பெயரும் அதுல ஏறிடுறது. அவர்கள் அந்த வருஷ பிரகாரம் பிரம்மாவாக ஆவார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக சாதிக்கிறபடி யர்ப்பிதானி மருஜைஹி மணிபாதரக்ஷே துர்வாங்குராணி சுலபான்யதவா துளஸ்யஹ சராதிகாஹ சபதிரங்க நரேந்திர சஜ்ஜா சம்சாரநாக தமனௌஷதயோ பவந்தி. ஸ்லோகம் 334. யர்ப்பிதானி மருஜைஹி மணிபாதரக்ஷே துர்வாங்குராணி சுலபாணி அசவா துளஸ்ய சராதிகாஹ சபதி ரங்க நரேந்திர சக்தியா சம்சாரநாக தமனௌஷதயோ பவந்தி. ரங்க நரேந்திர சக்தியாம் மனுஜைஹி மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே ஏ மணி பாதுகையே, ரங்கநாதனுடைய பாதுகையே. மனுஜைஹி தையர்ப்பிதானி, ஸ்ரீரங்கத்தில் பக்தாளா இருக்கிறவாள்லாம் பாதுகையே தினந்தோறும் வந்து அர்ச்சிக்கிறான். அர்ச்சிக்கிறான்னு சொன்னாக்க எப்ப பார்த்தாலும் புஷ்பம் கிடைக்குமோ, புஷ்பம் கிடைச்சா எப்போதும் புழுத்து கொண்டு அர்ச்சிக்கலாம். சில சமயம் புஷ்பங்கள் கிடைக்காமலும் போகும். அந்த சமயத்தில் புஷ்பம் தான் வரணுங்கிறது இல்லை. தெரிஞ்சா பத்திரம் புஷ்பம் வளர்ந்தோம் யோமே பக்தா பிரயத்திங்கிறார் எம்பெருமான். தெரிஞ்சா இலையை கூட எடுத்து அரிக்கலாம், இலையை கூட நிவேதனம் பண்ணலாம் பெருமாளுக்கு. அதனால இந்த பக்தால் என்ன பண்றா, துர்வாங்குராணி அருகம்புல் இருக்கு பாருங்களா, அதனுடைய நுணையெல்லாம் கொய்து எடுத்துக்கிறான். சுலபானி அது எங்கேயும் வரப்புகளில் போனால் சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால புஷ்பங்கள் உசந்த புஷ்பங்கள் கிடைக்காட்டாலும் அருகம்புல்ல பறிச்சு கை கொய்து கொண்டு வந்துடுவா. அல்லது அசவா துளசியா, துளசி கிடைச்சுன்னா துளசி ஜலம் இருக்கே அது எம்பெருமானுக்கே மிக உகப்பானது. தெரிஞ்சா துளசி காடு எங்க இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் நித்திய சந்நிதரா இருக்கான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால எம்பெருமானுக்கு பிரியமான அப்படின்னால அந்த துளசியை ஜலம் ஜலமா பறிச்சுன்னு வருவான். 4 இலையோ 6 இலையோ உள்ள ஜலம் ஜலமாக பறிச்சுன்னு வந்து ஆராதிப்பான். சரிங்களா, இப்படி பாதுகைய ஆராதிச்சா அவளுக்கு என்ன போறது அப்படிங்க, என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா இந்த சம்சாரமாகற சாகரத்துல சம்சாரத்துல இருக்காள் இல்லையோ, இந்த சம்சாரம் போய் அவளுக்கு மோட்சமே கிடைக்கிறதுங்கிற. எப்போதும் சம்சாரத்தை என்ன பண்றது, கடலுக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள் கவிஞர்கள் புராணங்கள் எல்லாத்திலையும் சம்சார சாகரம் என்று சொல்லி. ஆனா இங்க சுவாமி தேசியன் சம்சாரநாக தமன ஊஷதயா சம்சார நாக என்று சம்சாரமாகிற கொடிய விஷமுள்ள பாம்பு, அந்த பாம்பு நம்ம சுத்தி கண்டு விடமாட்டேங்கிறது, அதனால இந்த பண்டத்தில் ஆட்டு நாம எல்லாம் முழிக்கிறோம் அப்படின்னு பேசுறாருங்க. அந்த பாம்புன்னு சொன்னாக்க பாம்பு போகிறது என்ன பண்ண, ஆறுட்ட போகணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க நல்ல அந்த மந்திரவாதிகள் இருக்காளோ இல்லையா, விஷ வைத்தியர்கள், விஷ வைத்தியர்கிட்ட போறாக்க அவள் என்ன பண்ணுவா, உடனே பார்த்துட்டு என்ன பாம்பு கடிச்சிருக்கு, அந்த விஷம் எவ்வளவு ஏறி இருக்கு என்ன பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி பச்சனையை கசக்கி கொடுப்பான். இதை வாயில போட்டு அப்படியே சாப்பிடு அப்படின்பா, அந்த பச்சனையை சாப்பிட்டா அந்த விஷம் அப்படியே இறங்கி போடும். ஆக அந்த நாகவன் விஷ பந்தத்திலேருந்து விடுதலை ஆயிடுவா இவா. அதுபோல இங்கே நாமெல்லாம் சம்சாரமாகிற நாகத்துக்கிட்ட ஆட்டுன்னு திண்டாடுறோம். அப்படி திண்டாடுற காலத்துல சாராதிகாகாம் நாம் பாதிகையினுடைய இதுல துளசியும் அதே மாதிரி அருகம்புல் நுனிகளையும் போட்டு ஆராதிச்சோமோ இல்லையோ, அது இங்க பார்க்கச்ச சாதாரணமா இருக்கும், ஆராதிச்ச உடனே அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. தெரிஞ்சுதா சாராதிகம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வீரியம் உண்டு. அது என்ன பண்ணும், எல்லா வளத்தையும் போக்கும், கஷ்டத்தெல்லாம் போக்கும். அது அதனால நல்ல வீரியமுடையதாக ஆகி இந்த வீரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். அந்த விஷவைத்தியனுடைய சக்தியினால. விஷவைத்தியன் யாரு? ரங்க நரேந்திர சக்தியா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விஷவைத்தியன் ஆறு ரங்கநாதன் தான். ஆக ரங்கநாதனாகிற விஷவைத்தியனுடைய சக்தியினால அந்த ஆராதிக்கப்பட்ட துளசியும் அருகம்புல்லும் அதிக சக்தி உடையதாக ஆறுது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நம்ம சுற்றி கட்டிக்கிட்டு நம்ம இஷ்டப்படி நடக்க விடாம நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் சம்சாரமாகிற நாகம் சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை இந்த ஓஷதிகள் என்ன பண்ணும், அடைக்கப்படும். தமன ஊஷதேயம், தமனம்னா அடக்கிறது. ஆக அந்த பாம்பை அடக்கி நம்ம பாம்புல இருந்து விடுவிச்சுடும். ஆக பாம்புல இருந்து விடுவிச்சா சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டா மோட்சத்துக்கு போய் சந்தோஷமாக இருப்போம், ஆக ஜீவகுண்டத்தையே அடைவோம் என்று தெரிகிறது. ஆகினால பக்தியோட கூட இலையை துளசி இலையோ அல்லது அருகம்பல்லையோ எடுத்துக்கொண்டு ஆராதிச்சாலும் அவனுக்கு பாதுகையினுடைய அர்ச்சனையினால மோட்சம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஆராத்ய நூனம் அசுரார்ஜுன பாதுகே துவாம் ஆமுஷ்மிகாய விபவாய சஹஸ்ரபத்ரைஹி மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு தேவி மர்த்யாஹ பர்யாயதஹ பரிணமந்தி சஹஸ்ரநேத்ராஹ. ஸ்லோகம் 335. ஆராத்ய நூனம் அசுரார்ஜுன பாதுகே த்வாம் ஆமுஷ்மிகாய விபவாய சஹஸ்ரபத்ரைஹி மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு தேவி மர்த்யாஹ பர்யாயதஃ பரிணமந்தி சஹஸ்ரநேத்ராஹ. அசுரார்ஜுன பாதுகே, அசுரர்கள் அவர்களை அர்த்தனன்னா பீடிக்கிறவர், துன்புறுத்துறவர், களைகின்றவர், அப்பேற்பட்டவாறு எம்பெருமான். ஆக துஷ்டர்களான அசுரர்களை களைந்து சாதுக்களை காப்பாற்றுகிறவர் எம்பெருமான். அவருடைய திருப்பாதுகை அது திருவடி நிலை, அது இந்த பாதுகா தேவி. தெரிஞ்சா அப்பேற்பட்ட பாதுகா தேவி உன்னை ஆராதிக்கிறா பல பேர் வந்து. எப்படி ஆராதிக்கிறா அப்படின்னு கேட்டார், சரஸ்ரபத்ரைஹி. சஹஸ்ரபத்ரம் 1000 இதழ் கொண்ட பெரிய தாமரைப்பூ. அத மாதிரி பெரிய தாமரைப்பூவா கண்டுபிடிச்சு பறிச்சு கொண்டு வந்து என்ன பண்றா, உன் திருவடியில வந்து அப்படியே ஆர்ச்சிக்கிறா, ஆராதனை பண்றா. எதுக்காக பண்றா தெரியுமா? ஆமுஷ்மிகாய விபவாய, மேல்லோகத்தினுடைய ஐஸ்வர்யம் தனக்கு கிடைக்கணும், தெரிஞ்ச உயர்ந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெறணும் அப்படிங்கறதுக்காக தாமரைப்பூனால அர்ச்சிக்கிறா அப்படின்னா. இந்த தாமரை பூவால் அர்ச்சிக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணார், சரி 1000 பத்திரம் உடைய பூனை அர்ச்சிக்கிறாள் இல்லையோ, அதனால இவளுக்கு 1000 கண்களை கொடுப்போம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் போட்டிருக்கு. சஹஸ்ர நேத்ராஹ, சஹஸ்ர நேத்திரன் ஆறு சஹஸ்ராட்சன்னு இந்திரனுக்கு பேரு. தெரிஞ்சா இந்த தாமரை பூவால் அர்ச்சித்தவர்களுக்கு இந்திர பதவியை கொடுக்கிறார் பெருமாள். எப்ப கொடுப்பார், இந்த மன்வந்தரத்தில் இல்ல, மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு. பின்னாடி வரப்போற மன்வந்தரங்கள் இருக்கோ இல்லையா, ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் புதுசாக வருவான், தெரிஞ்சா தேவேந்திரன் புதுசாக வருவான். அது போல அந்த மந்திரத்துல இவள் ஆறு எப்படி புஷ்பங்கள் எடுத்து ஆராதிக்கிறாளோ, ஆக தாமரைப்பூவை ஆராதிச்சு எனக்கு இந்திரப்பட்டம் வேணும்னு அவர்கள் ஆசைப்பட்டார்களே ஆகில் அவர்களுக்கு பரியாய தஃபரிணமந்தி சஹஸ்ரநேத்ராஹ. பரிசக்கிரமத்தில் முன்ன சொன்ன போது பிரம்மபட்டத்துக்கும் அதே மாதிரி இந்திரபட்டத்துக்கும் கூட அவரவர்கள் ஆராதித்த பரிசக்கிரம பிரகாரம் வரிசைப்படி என்ன பண்ணுவா, பின்னாடி ஒவ்வொரு மன்னவந்திரத்திலையும் அவாவா அந்த வருஷப்படி இந்திர பட்டத்துக்கு வருவா, என்ன சௌரியமாக இருப்பார்கள், 3 லட்சம் வாழ்வார்கள். இதுல என்ன செய்யறது, இந்த 3 ஸ்லோகங்களால புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணாலும் அவளுக்கு பலன் கிடைக்கிறது. அதுல 6 காமியமான பலத்தை விரும்பி அர்ச்சிக்கிறாளோ அவளுக்கு காமியமான பலத்தை கிடைக்கும். உயர்ந்த புஷ்பம் இல்லாத்தாலும் துளசியோ அருகம்புல்லோ கிடைச்சாலும் பக்தியோட கூட எந்த பயனையும் கோராது அர்ச்சிப்பார்களே ஆகில் அவர்களுக்கு மோட்சமே கிடைக்கும் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகங்களில சுவாமி தேசிகன் வெளிப்படுத்தி ஆகிறது. பாதரட்சே புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி விஸ்ரம்சினா வினமதோ கிரிசோத்தமங்காது ஆரக்வதேன மிலிதானி அவ்ருதக்பவந்தி. தன்யைஸ்த்வை த்ரிதஷ ரக்ஷக பாதரட்சே புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி விஸ்ரம்சினா வினமதஹ கிரிசோத்தமங்காது ஆரக்வதேன மிலிதானி அபிருதக் பவந்தி. ஸ்லோகம் 336. த்ரிதஷ ரக்ஷக பாதரட்சே, த்ரிதஷால் தேவர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் போக்கி காப்பாற்றுவனாரு எம்பெருமான். அந்த எம்பெருமான் ரங்கநாதனுடைய பாதம் திருவடி, அந்த திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே என்று திருதச ரட்சக பாதுக ரட்சே அப்படின்னு பாதுகையே. உன்ன என்ன பண்றா தெரியுமா, தன்யைஹி, தன்யாளா இருக்கிறவா, நிறைய புண்ணியம் பண்ணவா, பணக்காராளா இருக்கிறவா, அவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனா, சாதாரணமா இந்த புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து உன்னை அர்ச்சிப்பதில்லை, புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி, தங்கமயமா இருக்கும்படியான புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான், அதாவது சொர்ண புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான். இப்பொழுது எழுதில் உள்ள ஹரிசிங்கர் சொர்ண புஷ்பங்களால ரிசம்பனையர் ஆராதிக்கிறார் அல்லவா இப்பொழுது, அதுபோல பாக்கியம் பண்ணவர்கள் சொர்ண புஷ்பங்களை நிறைய கொணர்ந்து பாதுகாதேவியை ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதிச்சு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, கீழே சுத்த வட்டாரம் அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள் எல்லாம் கீழே தானே விழும், அதனால திருவடியில போட்டு திருவடியில இருந்து பாதுகையில போட்டு பாதுகைக்கும் கீழே நிறைய சொர்ண புஷ்பங்களா மண்டி கிடக்கு. அப்படி இருக்கிற காலத்துல நடுவுல கிரிசன் வரா, அது ருத்ரன். ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்க வர, சேவிக்க வரைச்ச விழுந்து சேவிக்கிறார் தன்னுடைய தலைய அப்படியே எம்பெருமானுடைய திருவடி மேல வச்சு, தெரிஞ்சுதா கிரிசோத்தமாங்காதுங்கிறார், அவனுடைய கிரிசனுடைய உத்தமாங்கம், எம்பெருமானுடைய கடைசி அங்கம் கீழே உள்ள அங்கம் இது திருவடி. அந்த திருவடி மேல தலை படும்படியாக துணிஞ்சு வச்சு அப்படி சேவிக்கிறாராம் அது சிவபெறாம். அப்படி சேவிக்கும் பொழுது அவர் நிறைய தலையில பூ சுடின்னு வந்திருக்கார். என்ன பூ அப்படின்னா, ஆரக்வதேனமிலிதானி, கொன்றை பூக்கள், நிறைய கொன்றை பூவை தொடுத்து ரோஸ் அவரிச்சிருக்கா, அந்த பூவை தான் தலையில சாச்சுட்டு இருக்கார். கொன்றை பூ என்ன பண்றது, இப்படி அப்படி பெருமாளை சேவிக்கிற காலத்துல ஆடி அந்த புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து பெருமாள் பாதுகையில வந்து விழருது. அவர் தலையிலே இருக்க முடியாத புஷ்பங்கள் பெருமாளுடைய திருவடி தாமரையிலையும் பாதுகையிலையும் வந்து இந்த கீழே சொன்ன புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கேன், அது மேல அதுவும் வந்து குவிஞ்சு கிடக்கு, தெரிஞ்சா இப்படி விழுந்து விழுந்து சேவிக்கிறார் அவர். அப்படி சேவிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்றப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வெண்ணிறமான மஞ்சள் நிறம் கலந்ததாக இருக்கும் ஒன்றப்பு, தெரிஞ்சா அதாவது தங்கம் போல, தங்கம் எப்படி ஆனால் முழு மஞ்சள் இல்ல, ஆனா கொஞ்சம் வெளுப்பு மஞ்சளா இருக்கும் இல்லையா, வெளிர் மஞ்சளா, அது போல இந்த கொன்றப்பூக்களும் வெளிர் மஞ்சளாக இருக்கும். இந்த பூக்கள் நிறைய இதுவும் நிறைய விழுந்திருக்கு, அவர் தலையிலேயே நிறைய விழுந்திருக்கு. அப்படி விழுந்திருக்கிறத பார்த்தாக்க அப்புறம் பாக்குறவாளுக்கு சேவிக்கிறவாளுக்கு இது கொன்றப்பூ இது சொர்ண புஷ்பம் அப்படின்னு தெரியலையா, ஏன் ஒன்னுக்கு ஒண்ணு மாறுபாடு இல்லாமல் அப்படி கலந்து கிடக்கு நிறைய. அரக்வதே நமிலிதானி அபிருதக்பவந்தி, ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன தனித்தனியா பிரித்து பார்க்க முடியாமல் சொர்ண புஷ்பமும் கொன்றை புஷ்பமும் ரெண்டும் ஒன்னா தெரியுது. கொன்றை புஷ்பமும் சொன்ன புஷ்பமாலே இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே நிறம். ஆக இப்படியாக கிரிசன் அடிக்கடி வந்து தலையாலே வணங்கி சேவிப்பதனாலே அவன் புஷ்பங்கள் எல்லாம் நிறையா விழருது அப்படின்னு சமத்காரமாக பேசி தேவர்களும் புண்ணியாத்மாக்களும் ருத்ராதிகளும் எப்பொழுதும் எம்பெருமானை ஆதரிக்கிறார்கள், பெருமாளை வந்து சேவிக்கிறார்கள், பாதுகையை வணங்குகிறார்கள் என்பதை சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தார்கள். விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை வைமானிகை பிரணிஹிதம் மணிபாதரட்சே பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிகஸ்தே புஷ்போபகார விபவம் புனருக்தயந்தீன். விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை வைமானிகை பிரணிஹிதம் மணிபாதரட்சே பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிகஸ்தே புஷ்போபகார விபவம் புனருக்தயந்தீ. விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை. தேவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, ஒன்னு ஆராதிக்கணும், பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்தா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அப்படின்னு. விஸ்வோபசர்க சமணம் என்ன, விஸ்வ உலகத்தில் ஏற்படக்கூடியதான உபசர்க்கங்கள்லாம் உபதிரவங்கள் தெரிஞ்சுதா. உபசர்க்கம்னாக்க தெரிஞ்சா இதுக்கு ரோகத்துக்கும் பேரு, விக்னங்களுக்கும் பேரு, பல கஷ்டங்களுக்கும் பேரு. ஆக அவளுக்கெல்லாம் வியாதிகள் இல்லாட்டாலும் கூட அசுரலால் ஏற்படக்கூடிய கஷ்டமானது நிறைய இருக்கு. அதனால பல பேர் இது பண்றா. அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாரு, அவருடைய உபசர்க சமானம் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்கிக்கிறான் தெரிஞ்சா. பெருமாள்கிட்ட பரிசோதனை பண்ணி அவ காலில் விழுந்து அதனால இந்த வாலி இருக்க வாலி சம்ஹாரம், ராவண சம்ஹாரம் தெரிஞ்சா, இப்படியாக அசுர சம்ஹாரங்கள் ராட்சச சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லா கஷ்டங்களையும் போக்குற பெருமாள். அதனால விஸ்வோபசர்க சமணம் நமக்குள்ள கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னாக்க அவ என்ன நினைக்கிறான், துய்மன்யமானை உனக்கு அதீனமானது, பாதுகாதி மனசு வச்சா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் என்ன பண்றா, வைமானிகை பிரணிகிதம் மணிபாதரட்சே பாதுகா தேவியே அப்படி நினைக்கிற அந்த வைமானிகால் இருக்காது அப்படின்னா விமானத்துல ஆகாசத்துல பறக்கிறவாள் தேவர்கள் அர்த்தம். அவர்களால நிறைய சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுதா. புஷ்போபகாரங்கள் நிறைய இருக்கு, நிறைய புஷ்பங்கள் எடுத்து திருவடியில சமர்ப்பிச்சு பாதுகையில சமர்ப்பிச்சு உன்னுடைய அனுகிரகத்தை வேண்டே இருக்கான் தெரிஞ்சுதா. அப்படி சமர்ப்பிக்கிற காலத்துல பத்மாசகாய பத பத்ம நகார்ச்சிஹஸ்தே நிறைய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறாரா. அந்த புஷ்பங்கள் என்ன புஷ்பம் சமர்ப்பிக்கிறான்னா சொல்றதுல இப்படி ஊகிக்க வேண்டியிருக்கு. அதாவது தேவர்கள் எல்லாம் நல்ல வெண்ணிறமான புஷ்பங்கள் தெரிஞ்சுதான், மல்லிகை முல்லை ஜாதி முதலான நல்ல வெளுப்பா இருக்க முடியாத புஷ்பங்கள் இருக்கேன், அந்த புஷ்பங்களை நிறைய கொண்டு வந்து சமர்ப்பிச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணிருக்கான் தெரிஞ்சா. அப்படி பண்ணிருக்கிற காலத்துல எப்படி இருக்கு அந்த இடம், அர்ச்சனை பண்ண இடம்னா பல பலப்படம் ஒரே வெளுப்பா இருக்கு. இன்னும் ஜாஸ்தி வெளுப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பத்மாசகாய பத பத்ம நகார்ச்சிஸ்தேன் பத்மாசகாயம் பிராட்டியோட கூடினான எம்பெருமான், அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை மலர் போல இருக்கு. அதாவது திருவடியினுடைய அடிப்பகை எல்லாம் தாமரை மலர் போல சிவப்பா அழகாக இருக்கு, திருமேனி கருப்பா இருக்கு. அந்த திருவடியில் இருக்க முடியாத நகங்கள் இருக்கு, அந்த நகங்கள்லாம் அப்படி இருக்கு, வெண்ணிறமாக வெளுப்பாக இருக்கு. நகார்ச்சிஸ்தே அந்த நகங்களிலிருந்து ஒளி கிளம்புறது, இந்த மென்மையான நகங்களிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி எப்படி இருக்கும், அதுவும் வெளுப்பாகவே இருக்கும். ஆக அங்க நகத்தினுடைய காந்தி வெளுப்பாக சூழ்ந்திருக்கு. இந்த வெண்ணிறமான புஷ்பங்களை நிறைய அர்ச்சனை பண்ணி அதுவும் குவியல் குவியலாக கிடக்கு. இப்ப ஏற்பட்ட அவள் பண்ண தேவதைகள் பண்ண புஷ்பபகார விபவம் இருக்க, அதாவது புஷ்பாரோகத்தினால் ஏற்பட்டான ஒரு அதிசயம் பெருமை இருக்க, அதை இவருடைய நகத்தினுடைய காந்தி என்ன பண்றதுன்னா புனருக்தயந்தி, அதாவது திகுணமா ரெண்டா பண்ணி விடுத்து. அதாவது புஷ்பங்களாலே ஒரே வெண்ணிறமான பூக்கள் நிறைய இருக்கு, அது எப்படி வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி நகத்தினுடைய காந்தியும் வெளுப்பா இருக்கு. ஆக ஒரே வெண்ணிற கூட்டம் நிறைய நிறைய வெளுப்பா இருக்கிறதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டமானாக்க, அந்த அவ பண்ண அர்ச்சனை புஷ்பத்தை போல ரெண்டு மடங்கு பண்ணாலும் சொல்ல முடியா இருக்கு நகத்தினுடைய காந்தியினால. இப்படியாக எல்லாரும் உன்னை வந்து ஆராதிச்சு அப்படி நன்மைகளை அவெல்லாம் அடையிறான். அதனால தேவலோகத்து மகரிஷி தேவர்கள் எல்லாம் வந்து அர்ச்சனை பண்ண புஷ்பங்களுடைய ஒளியும் பெருமானுடைய திருமேனியில இருக்க முடியாத நகத்தினுடைய ஒளியும் இருக்கு, ரெண்டும் ஒத்து இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக ஒப்பிட்டு பேசுகிறார் சுவாமி தேசிகன். நௌகௌகசாம் சமயிதும் பரிபஞ்சி வர்க்கான் நாதே பதம் தொய் நிவேசயிதும் பிரவருத்தே தொத்சம்ஸ்ரிதாம் விஜகதா துளசீம் பவந்தீம் பிரஸ்தான காஹடரவான் பிரதமம் திரேபாஹாம். ஸ்லோகம் 338. நாகௌகசாம் சமயிதும் பரிபஞ்சி வர்க்கான் நாசேபதம் தொயி நிவேசயிதும் பிரவருத்தே துத்சம்ஸ்ரிதாம் விஜகதஸ்துளசீம் வமந்தி பிரஸ்தான காஹளரவான் பிரசமம் ஜுரேபாஹாம். பாதுரியே, நீ பெயர்பட்டவர் நாகௌகசாம் சமயிதும் பரிபஞ்சி வர்க்கான். எல்லாரும் வந்து உன்னை அரிச்சிச்சு தனக்கு இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் தொலைஞ்சு தான் க்ஷேமமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை அர்ச்சிக்கிறான். அது உன்னை அர்ச்சிக்கிறதுனால நீ என்ன பண்ற, பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற, பெருமாளுடனே கிளம்புற. நாகௌகசாம் தேவர்களுடைய பரிபந்தி வர்க்கம் சத்துருக்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் இவர்களெல்லாம் அவர் அப்பப்ப துன்புறுத்துறா, அந்த அவர்களெல்லாம் சமயதும் அவளெல்லாம் அழிக்கணும். கூட்டம் கூட்டமா இருக்க அவளெல்லாம் தேவர்களுக்கு இன்னலை கொடுக்கறா, அவளெல்லாம் அழிக்கணும். அப்படி அழிக்கிறதுக்காக அவளெல்லாம் ஒன்னு ஆசிரியிக்கிறா. ஒன்னு ஆசிரியிச்சா நீ பெருமாள் ஆசிரியிச்சிருக்க, பெருமாள் உடனே உன் இஷ்டப்படி காரியத்தை நடத்துறார். உடனே என்ன பண்றார், சத்துருக்களை சம்ஹாரம் பண்றதுக்காக புறப்படுறார். சரி, ஸ்தானத்திலேருந்து புறப்பட்டா என்ன பண்ணணும், முதல்ல திருவடி எங்க வைக்கணும், உன் மீதுதான வச்சு கிளம்பணும். அவர் நாசே பதம் தொய் நிவே செய்தும் பிரவருத்தே, நாசே ரங்கநாதன் ஆனவன் தொய் பதம் நிவே செய்தும் பிரவருத்தே, உன்னிடத்துல தன்னுடைய திருவடியை வைக்கிறதுக்கு என்ன முயற்சிக்கிறார். அதாவது படுக்கையிலேருந்து எழுந்திருந்து உன் மேல திருவடியை வச்சு எழுந்து நடந்துட்டு அப்புறம் வாகனத்துல ஆகாச மார்க்கமா வெளியில போகணும் இல்லையா. அதற்காக அவர் முயற்சி உண்மையா திருடி வைக்கிற காலத்துல அப்ப என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேனா, துத்சம் ஸ்ரீதாம் ஜகத துளசீம் வமந்தி பிரஸ்தான காஹளரவான் பிரசமம் ஜுரேபாஹாம். ஏற்கனவே பெருமாள் திருவடியில நிறைய துளசியில கொண்டு அர்ச்சனை பண்ணிருக்கா பல பேர். அதனால நிறைய பெருமாள் திருவடி இங்கு பாதுக பாதுக இங்கு ஒரே துளசி மயமா இருக்கு, நிறைய துளசி இருக்கு. அந்த துளசியை பறிச்சா என்ன பண்றது, அந்த துளசியோட கூட அந்த வண்டுகள் இருக்க அதுல தேனை பறிக்கிட்டு இருக்க வண்டுகள் அதுவும் வந்துடும். அது நிறைய அந்த வண்டுகளும் அந்த துளசியில வந்து மொச்சுட்டு இருக்கு. தெரிஞ்சா இப்ப கீழே விழுந்திருக்க முடியாத துளசியில நிறைய வண்டுகளும் மொய்த்துக் கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல அந்த துளசியானது பாதுகை மேலேயும் நிறைய கிடக்கு. பெருமாள் திருவடி இங்கே இருக்கக்கூடிய பாதுகை மேலாம் ஒரே துளசி மயமா இருக்கு. பெருமாள் என்ன பண்றா, தன்னுடைய திருவடியை பாதுகை மேல வைக்கிறதுக்காக போறான். அப்படி வைக்க போகச்ச அதுல இருக்க முடியாத மண்டுகள் இருக்க இதெல்லாம் செல்லு உடனே எல்லாம் உடனே கிளம்புறது. அத்தனையும் காலை வச்ச உடனே அங்க எல்லாம் அதுல பூல தேனை பறிகின்ற தானே அந்த வண்டுகள்லாம் இருக்க உடனே ஜிரேபாகம் எல்லாம் கிளம்புறது. வமந்தின்னார் துளசியும் வமந்தி, துளசியை விட்டுவிட்டு எல்லாம் வழியே பறந்து சொல்றது. வண்டு பறக்கட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரீங்காரம் பண்ணிட்டே சத்தம் போட்டுட்டே தான் கிளம்பும். தெரிஞ்சுதா, அப்படி நிறைய வண்டுகள் சத்தம் போட்டு கிளம்பின உடனே அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாள் ராஜா வந்து வெளியில புறப்படுறதா இருந்தாக்க உடனே இந்த புறப்பாட்டு வாத்தியம் வாசிப்பான், நகாரா அடிப்பான், ராஜா வரப்ப குண்டு போடுவான், இதெல்லாம் பண்ணா ராஜா வெளியில புறட்டு வர்றாருன்னு தெரியும். அதுபோல பெருமாள் சத்துவசம்ஹாரத்துக்காக புறப்படுறதுக்கு பாதிய மேல திருவடியில வச்ச உடனே இந்த வண்டுகள் எல்லாம் கிளம்பி ரீங்காரம் பண்ணி வாத்தியம் வாசிக்கிறாப்ல வாசிக்கிறான். அதாவது பின்னாடி காகளம்னு ஒரு வாத்தியத்தை உதுவாளாம், பிரஸ்தான காகளரவாதுரக அப்படிங்கிறார். பிரஸ்தான காகளரவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போனாக்க, புறப்பாட்டு வாத்தியம், அதுக்கு எக்காலம்னு பேரு, காகளம் சொல்லுவா எக்காலம் சொல்லுவா, அந்த வாத்தியத்தை வாசிப்பான். இந்த வண்டுகளுக்கு அதுல ரீங்காரம் இருக்கேன், அது எக்கால வாத்தியம் வாசிக்கிறா அப்படி இருக்கு. எக்கால வாசி வாசி எதுக்கு வாசிக்கிறது? புறப்பாட்டுக்காக வாசிக்கிறது. ஆகினால பெருமாள் இப்ப சத்தசுமாரத்துக்காக புறப்பட போறாருங்கிறத மின்கூட்டியே இந்த வண்டுகள் எல்லாம் தன்னுடைய ரீங்காரம் மூலமாக உலகத்துக்கே தெரிவிக்கிறது. எப்படி எக்கால வாத்தியத்தை வாசிப்பது போல இருக்கு. அப்படி இப்படியாக அப்படி நிறைய புஷ்பங்களாலே அதாவது துளசியாலே பெருமாள் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டு தேவர்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக சத்ருசம்ஹாரம் பண்ணுவதற்காக அடிக்கடி புறப்படுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தாரது சுவாமி தேசிகன். வெங்கேச பாத பரிபோக சுஜாத கந்தாம் சம்ப்ராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதரிசிதரசம் நகிலாத்ரியந்தே நாபீசரோஜமபி நந்தன சஞ்சரீகாஹ. ஸ்லோகம் 339. வெங்கேச பாத பரிபோக சுஜாத கந்தாம் சம்ப்ராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதரிசிதரசம் நகிலாத்ரியந்தே நாபீசரோஜமபி நந்தன சஞ்சரீகாஹ. பாதுகாதேவியே, என்ன நந்தன சஞ்சரீகா? நந்தனம் இந்திரனுடைய நந்தனம் உத்யானவனம் தோட்டம், அதுல புஷ்பங்கள்ல நிறைய வண்டுகள் எல்லாம் வச்சுருக்கு. ஆக என்ன அர்த்தம்? அவ்வளவு மகரந்த பொடி இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, கவகமான தேன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்ற உசந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுன்னு வந்து என்ன பண்றான்? பாதுகைக்கு ஆராதிக்கிறான். வெங்கேச பாத பரிபோக சுஜாத கந்தாம் பவதீம். ராட்சி பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவ அப்படின்னா, ஏற்கனவே கமகமகமான வாசனை உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, வெங்கேசன் ரங்கநாதன் எம்பெருமான் அவனுடைய திருவடி என்ன, அந்த திருவடியை எப்போதும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. பரிபோகம் தெரியுதா, எப்பவும் திருவடியோட சேர்ந்து திருவடிய பாதுகாத்துக்கிண்டு அந்த திருவடியை நீ எப்போதும் சுகமா அனுபவிச்சுட்டு இருக்க. அந்த திருவடியில என்ன வாசனை இருக்குன்னு கேட்டா, சுஜாத கந்தாம், அழகான உயர்ந்த வாசனை இருக்கு திருவடியில. தெரிஞ்சுதா, பெருமாள் எதிர்பட்ட அப்படின்னா சர்வகந்தா சர்வரசான்னு ஸ்ருதி சொல்றோம். அதனால எம்பெருமானுடைய திருவடியில எல்லா வகையான மலர்களுடைய உயர்ந்த கந்தம் வாசனை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய தேன் ரசமும் இருக்கு. தெரிஞ்சுதா, அதனால சுஜாத கந்தாம், நல்ல வாசனையும் நல்ல ரசமும் உங்ககிட்டயும் இருக்குப்போ. ஏன்னா அப்பேற்பட்ட உயர்ந்த திருவடியை நீ ஆட்சியிருக்கிறதுனால அப்ப பரிபோக சுஜாத கந்தாம் பவதீம். அப்பேற்ற உன்ன என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, சம்பிராப்திய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி, திவ்ய புஷ்பைஹி என்ன சம்பிராப்திய, இந்த வண்டு புஷ்பங்கள் இருக்கான வண்டுகள்லாம் இருக்க, அதுகள்லாம் திவ்ய புஷ்பை சக தேவலோகத்திலேருந்து நந்தனவனத்தில் பறிச்ச புஷ்பங்களோட கூட சம்பிராப்திய பவதீம் சம்பிராப்திய கமகமான வாசனையும் தேனும் சொட்டக்கூடியதான அந்த நிலவன் இருக்க முடியாத உன்னை வந்து இந்த வண்டுகள் எல்லாம் வந்து அடைஞ்சது. எப்படி தேவர்கள் எல்லாம் நந்தனவனத்திற்கு அற்புதத்தை எடுத்து பாதுகா தேவியை அர்ச்சிக்கிற முடியாத அந்த பாதுகா தேவி கிட்ட நல்ல வாசனையும் நல்ல தேவனும் இருக்கு. ஆகினால அந்த நந்தனவனத்தில் சஞ்சரிச்சிருந்தபடியான வண்டுகள் எல்லாமே அந்த புஷ்பத்தோட கூடவே வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த புஷ்பங்களை அர்ச்சனை பண்ண ஒரு பாடம் அந்த புஷ்பங்களையும் முடிச்சுட்டு இருக்கு. தேனை பரிகண்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. தெரிஞ்சுதா, அப்படி இருக்கிற காலத்துல இந்த வண்டுகளுடைய சுபாவம் என்னன்னு கேட்டோம்னா, தேன் பருகிறதுக்காக வட்டமிட்டுண்டே வரும். அதுல எது பெரிய பூவோ, எதுல நிறைய ரசம் இருக்கோ தேன் இருக்கோ, அந்த பூவில போட்டி போட்டு போய் உட்காந்து பருகும். இது இயற்கை, மனுஷனுக்கு அப்படித்தானே. அதனால எங்க நிறைய கிடைக்கிறதோ அங்கதானே ஓடுவா. அதனால வண்டுகளும் அப்படித்தான் பண்ணும். அப்படி ஆகாசத்துல பறந்து வந்துட்டு இந்த புஷ்பத்தை அடையிற காலத்துல பெருமாள்கிட்ட 200 புஷ்பம் பர்மனண்டா இருக்கு. என்ன இருக்கு எப்போதும் நிரந்தரமா? நாபீசரோஜமபி. நாபி கமலத்துல தாமரப்பூ இருக்கு, அது சகசரபத்ரம், 1000 இதழ்கள் கொண்ட பெரிய தாமரைப்பூ, நல்ல கமகமான வாசனை அடிக்கிறது, நிறைய தேனும் ரசமும் நிறைய இருக்கு. அது நித்தியோபதரிசித ரசம். அந்த நாபிகமலமானது எப்படி இருக்கு, நித்திய உபதரிசித ரசம், எப்ப பார்த்தாலும் அதுல தேன் ஒழுகின்றே இருக்கு, நிறைய தேனோட கூடி இருக்கு, கமகமன் இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல பெரிய பூவாவும் நிறைய தேனும் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்த உடனே இந்த வண்டுகள் சிறிய பூவில் இருக்கின்ற தேனை பருகுவதை விட அதை பருகலான்னு அங்கதான் ஓடுற வழக்கம், எப்போதுமே வழக்கம். அப்படி இருக்கிற காலத்துல இந்த வண்டுகள்லாம் இருக்க நகில ஆத்ரியந்தே, அந்த நாபி சரோஜம் இருக்க நாபி கமலம், அந்த தேனை பருகிறதுக்கு அதுங்கிட்ட யாரும் போறதே இல்லை அப்படின்னா. அதாவது வண்டுகள் இயற்கையாக நிறைய மனமும் ரசமும் தேனும் புரிந்திய பூவுளை தான் பருகிறதுக்கு போட்டி போடணும், ரெண்டு மூணா ஓடும், என்ன போட்டி போடணும், நாலஞ்சா உட்காந்து மொய்க்கும் அந்த தேனை பருகும். அப்படி சபாவம் இருந்தாலும் கூட பறிச்சுண்டு வந்த புஷ்பங்களை இருக்கும்படியான தேனை பருகின்ற இருக்கும்படியான திருடியங்கள் இருக்கும்படியான இந்த வண்டுகள் எல்லாம் மேலே பறந்து போய் அந்த நாவிகமத்தில் இருக்கும்படியான தேனை பருக வேண்டியிருக்க அதை மதிக்கவே இல்லை, அதுகிட்ட போகவே இல்லை அப்படின்னா. அதாவது அங்க போனா விசேஷ லாபம் இருக்கு. என்ன விசேஷ லாபம், நிறைய ரசம் கிடைக்கிறது, நிறைய தேனை பருகலாம், இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு இந்த தேன்கள் போறதில்லை அப்படின்னு, வண்டுகள் போறதில்லைன்னா. வண்டுகள்னா ஆறு ஏகாந்திகளா, பரமே காந்திகள். இந்த பரமே காந்திகள் யாரு எவ்வளவு பலம் கொடுத்தாலும் ஐகமா என்னென்ன கிடைச்சாலும் கூட அவாதிட்ட போக மாட்டா, எது உயர்ந்ததோ எம்பெருமான் திருடியத்தான் அடைவார்கள், அதைத்தான் போற்றுவார்கள், அங்கதான் பிரபத்தி பண்ணி எல்லாம் பண்ணுவாளே ஒழிய நிறைய லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக புலிகள் இல்லறத்தில் கிடைக்கக்கூடியதான இந்த பலங்களை அனுபவிக்கிறதுக்காக மற்ற தெய்வங்களை நாடமாட்டார்கள் பரமே காந்திகள் என்று சதாச்சாரிய கடாட்சத்தால இது நல்லது இது கெட்டதுன்னு விவேகமுடைய மகான்கள் இருக்கால அவள்லாம் பாகவதர்களை ஆசிரியத்து என்ன பண்ணுவ, அல்பமான பிரம்மபட்டத்தெல்லாம் புல்லாக மதித்து அதை நாடாமல் மோட்சத்தையே விரும்புவார்கள் என்பது கருத்து. அதாவது இந்த வண்டுகள் இந்த கீழே புஷ்பத்தில் இருக்கும் திருவடிவாரத்தில் இருக்கும்படியான பிரம்மகந்தா பிரம்மரசான எம்பெருமானுடைய கந்தமும் ரசமும் சேர்ந்து இருக்கும்படியான பாதையோடு சேர்ந்து இருக்கும்படியான அந்த புஷ்பங்கள் இருக்கும்படியான தேனை பருகத்தான் போறதே வழிய மேல பெரிசா இருக்கும்படியான நாபிகோணத்தில் இருக்கும்படியான அதுகிட்ட போறதில்லை. ஆக என்ன அர்த்தம், பிரமே காந்திகள் என்ன இன்று நிறைய நமக்கு லாபங்கள் இந்த லோகத்தில் கிடைச்சாலும் கூட என்ன கண்டவர்களை ஆசிரியிச்சு அவர்களிடையே அவர்களுடைய வழி சொல்லி அவர் வழி போக மாட்டார்கள். என்ன எம்பெருமானையே ஆசிரியிச்சு எம்பெருமான ஆசிரியத்திற்கு காரணமாக இருக்கும்படியான ஆச்சாரியர்களை ஆசிரியிச்சுட்டு அதனுடைய வேண்டிய மோட்சார்ந்த பலத்தை தான் அடைவார்கள். அப்போ ஆச்சாரிய சார்ந்தர் இருக்கும்படியான இந்த பாதையையே அடைஞ்சு எப்படியானால் இந்த வண்டுகள் இருக்கின்றனவோ அதே மாதிரி மகான்களும் இருப்பார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரியுது. அத நம்ம பாசுரத்திலையும் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா குருகா நீளா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியிலே. எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் கடவுளவன் நாயகி. அப்போ எம்பெருமான் அப்படி சேர்ந்திருந்த காலத்துல என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய நிரவதிகமான சௌந்தரியம் இருக்க தன்னுடைய பேரழகு அதை முழுக்கலும் காட்டினான். அதை காட்டினுடனே சடவபராயனுடைய புலன்கள்லாம் இருக்க கண்முதலே புலன்கள் எல்லாம் எல்லாமே எம்பெருமானுடைய அழகுகளை செக்கி போய் எம்பெருமானோடையே சேர்ந்து விடுத்தோன்னு சொல்ல முடியா இருக்கும். அதனால எம்பெருமான் மறுபடியும் மறைந்தான். மறைந்தா இவனுடைய கண்கண்களான புலன்களையும் பறித்துக் கொண்டு சென்று விட்டானோ என்ற முறையில இந்த நாயகி கஷ்டப்படுறான். சரிதான், அப்ப என்ன பண்றான், மறுபடியும் எம்பெருமான அடையணுமே என்பதற்காக அங்க இருக்க முடியாத குருகுகள் பறவைகளை பார்த்து அவளை தூது விடுறான். அதாவது குருகுங்கிற ஸ்தானத்தில் ஆச்சாரியன், அவன் ஆச்சாரியனை தூது விட்டு பெருமாளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்கிறான். சரிதான் அப்படின்னு இந்த பாட்டுல சாய்கிறான். அப்படி பாட்டினுடைய முழு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நாயகி இருக்காள், அவளுக்கு உலகத்துல வைசீக சுகம் நிறைய கிடைக்கிறது. வைசீக சுகம்னா இந்த லோகத்துல கண்ணால பார்த்து அல்லது நாக்கால சுவைத்து காதால கேட்டு மூக்கால முகர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்க அவைகள்லாம் கிடைத்தாலும் தெரிஞ்சுதா அதெல்லாம் எப்பேற்பட்டது.